குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதூயர் ஆகினவெல்லாம் நிலம் தரம் செய்யும் பருளும் அருளோடு பெரும் நிலவழிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆகிடச் செய்யும் அந்நரம் தரும் சொல்லை கண்டு கொண்டேன் நாராயணவென்னும் நாமம் அன்னலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் பாவயாபி கோபாலபாலம் மனசேவிதம் தற்பதம் சிந்தையேயம் சதா பாவயாபி கோபாலபாலம் மனசேவிதம் தற்பதம் சிந்தையேயம் கட்டிகட்டித்தம் நிரதகர கலித நவநீதம் நிரதகர